காதல் வீசி சென்றாயே, காற்றில் எங்கும் நின்றாயே, நெஞ்சில் மயம் கொண்டாயே நிலவனே. வெயில் தூவம் மான் போலே வாழ்வின் மேலே வந்தாயே, மயில் தீபம் தந்தாயே உலகம் நீயே. உந்தன் மார்பிலே தந்தாயே.